நான் வெங்கடநாதீதாச்சாரியோனே சன்னிதத்தாம் சுதாகரி அசத்குருதந்திராய நமஹ. இது கடைசி ஸ்லோகம். இது பர்யந்தம் அதிகரண விஷயங்கள் எல்லாம் மூணு ஸ்லோகத்துல சொல்லிட்டே இருப்பாங்க. இது கடைசி ஸ்லோகம், நாலு ஸ்லோகங்கள்ல நாலாவது ஸ்லோகம் இருக்கு இந்த அதிகரணத்துக்கு. இவர் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒன்னும் சாதாரணமான விஷயம்தான். அதாவது நாரதர் இவரை போய் சனத்குமாரரை போய் கேட்கலோ கேட்கச்சு இவர் என்னென்ன கேட்கிற என்னென்ன பதில் சொன்னார். எனக்கு உபதேசம் பண்ணுன்னு சொன்ன உடனே அவர் வரிசையா சொல்லணும் தேரோ, அததான் இங்க முழுக்க இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அதாவது 15 தத்துவங்களை சொல்ற இவர் சனத்குமாரர். முதல்ல நீ என்ன வாசிச்சிருக்கேன்னு சொல்லு, நீ என்ன வாசிச்சிருக்கேன்னு சொன்னேன்னாக்கா அதுக்கு அனுகுணமாக நான் உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னாரு. உடனே இவர் இந்த வேதம் படித்தேன், அந்த வேதம் படித்தேன், எல்லாம் படிச்சுட்டேன், நான் மந்திர வித்தாதான் இருக்கேன், நான் ஆத்ம வித்தாக இல்லை, ஆத்ம ஞானம் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணாருனாக்கா ஆரம்பிச்சார். யாரு வந்து இவர் சனத்குமாரர் நாமவா அப்படின்னு ஆரம்பிச்சார். நாமா இருக்கே அதுதான் வசந்தது, நாமாதான் வசந்தது. நீ என்னென்ன தியானம் பண்ணியோ அவர்கள் அத்தனையுமே நாமாதான். நாமனா தேச்சு சொல்லு அப்படின்னு இருக்கும் சப்தம், அதுதான் வெட்வேதமோ எதிர்வேதமோ எல்லாம் அதுதான் முதல்ல சொன்னார். அத வந்து யாரு உபாசனம் பண்றாளோ அவளுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு ஒரு இதெல்லாம் சொல்றாரு அவர். அது கேட்ட உடனே இவருக்கு திருப்தி வரல. என்ன காமச்சாரோ பவதி யோ நாம பிரம்மே உபாஸ்தே, எவனொருவன் நாமா பிரம்மமா உபாசிக்கிறானோ அவனுக்கு லோகத்துல காமச்சாரங்க இஷ்டத்துக்கு அவன் சுத்தலாம். அந்த மாதிரிலாம் சமாதானம் சொன்னார். ஆனா இவருக்கு திருப்தி இல்லை. திருப்தி இல்லாததுனால இவர் கேட்கிற இதுல வந்து வெறும் நாமாவை தெரிஞ்சாக்க இது புஷ்கலமா, புஷ்கலம் இல்லையே, அதாவது பூர்த்தியா நமக்கு தெரியலையே அது. ஏன்னா பிரம்மன் சொல்லிட்டார், நாமாவையே பிரம்மன் சொன்னார் சனத்குமார். ஆனா அந்த நாமாவில போய் பிரகத்வம் இருக்கா, யபிச்சு இருக்கிறதுன்றதா, அந்த பிரம்ம சப்தார்த்தம் பூர்த்தியா அவர் இல்லையே. அதனால அவருக்கு திருப்தி உண்டாகல. அதனால அவர் கேட்டார், என வந்து இந்த நாமாவை காட்டணும் வசந்தது இருக்குதா, பெருசு ஏதாவது இருக்கா. உடனே அவர் சொன்னதுக்கு, நாம் வாக்கு தான் பெருசு. ஏன் அப்படின்னாக்கா இந்த நாமாவை சொல்றதுக்கு எதுக்கு வேணும், இந்த பேச்சு நம்ம பேசுறமே அது வந்தாதான் அந்த நாமாவில்தான் நம்ம உச்சரிக்க முடியும் இல்லையா, அதனால அதுதான் பெருசு அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு திருப்பி இவர் கேக்குற, அதுவே பிரம்மன் எப்படி ஒத்துக்க முடியும், அந்த வாக்கு காட்டணும் ஏதாவது பெருசு இருக்கா, மனசு இருக்கு. ஏன்னா மனசுதான் நம்மள பேச வைக்கிறது, அதனால வாக்கு காட்டணும் மனசு ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னார். அதனால மனசையே பிரம்மமாக உபாசிச்சிடும் அப்படின்னு. அதுக்கு இவருக்கு அதுவும் சந்தேகம் திருப்தி இல்லை. அதுக்கு இப்ப கேட்கற, இந்த மனசு காட்டிலும் பெருசு எது, சங்கல்பமே பெருசு. சங்கல்பம் பண்ணின்றாதான் பேச முடியும். நம்ம லோகத்துல நம்ம பற்றி நம்ம பேசுறோம்னா கூட அந்த ஒரு க்ஷணத்துல நம்ம சங்கல்பம் பண்ணிடுறோம். மனசு எந்த காரியம் அவசரப்பட்டு பண்ணச்சே கூட, அந்த அவசரப்பட்டு பண்ணச்சே கூட அதுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்காம பண்ண முடியாது. அதை பண்றோம் சங்கல்பம் நினைச்சபடி பண்ற சங்கல்பம் இல்ல, மனசுல ஒரு தீர்மானம், அது ஒரு க்ஷணத்துல உண்டாயிருது. அந்த சங்கல்பம் இருந்தாதான் மனசும் பிரவர்த்திக்கும். அதனால சங்கல்பமே பிரம்மமா இருக்கட்டும் அப்படின்னுட்டு இவர் சொன்னார் சனத்குமார். உடனே இவர் கேள்வி கேட்கிறார், சங்கல்பத்துக்காரன் பெருசுதா இருக்கா, ஏன் இல்ல, சித்தம் தான் சங்கல்பத்துக்காரன் பெருசு. மனசுல சித்தம் இருக்கு, சிந்தனை, அந்த எல்லாமே ஒரு நிலைகள் தான். மனசு சங்கல்பம் சித்தம் எல்லாமே ஒரு நிலைகள் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால மனசு சிந்தனை பண்ணி அதன் பிறகு சங்கல்பம் பண்ணி அதன் பிறகு மனசுல வந்து பிரவர்த்திக்க வச்சதுன்னா வாக்கு நாமாவ பேசணும். அதனால வாக்கு இப்ப வந்து நாமாவில வரணும், நாமாவ பேசணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு வாக்கு வேணும். வாக்கு வேணும்னாக்க மனசோட நியமனம் வேணும். மனசு வேணும்னாக்க அதுக்கு சங்கல்பம் வேணும். சங்கல்பம் வேணும்னாக்க சித்தம் வேணும். அந்த சித்தம் தான் பிரதானம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சித்தத்துக்காக பெருசு இருக்கான்னாக்கா தியானம் இருக்கு. தியானம், தியானம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஏகாகிர சிந்தை. ஏகாகிர சிந்தனை கான்சன்ட்ரேஷன் சொல்ற மொழியோ, ஒருமுகப்படுத்துதல், மனசை ஒருமுகப்படுத்துதல். அந்த சித்தம், சங்கல்பம், மனசு, வாக்கு, நாம அஞ்சு சொன்னோம். இந்த அஞ்சுக்கு மேல தியானம் இருக்கு. இந்த தியானம் என்ன பண்றதுன்னாக்கா ஒருமுகப்படுத்தி ஒரே விஷயத்துல போக வைக்கிறது. அது இருந்தாதான் நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியும். இல்லாத போனாக்கா ஏனோதானம் காரியம் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தியானம் பெருசு அப்படின்னு சொன்னார். தியானத்துக்காட்டிலும் வஸ்து உண்டானாக்க உண்டு. விஞ்ஞானம் தான் பெருசு. விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம்? பிரமாண ஜன்ய விஞ்ஞானம் தான். பொதுவா லோகத்துல நம்ம எத்தனையோ பார்க்கணும், எத்தனையோ தெரிஞ்சுக்கணும். அது அத்தனையும் சரியானதுன்னு சொல்ல முடியாது. சரியானதுன்னு எதையுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க சிலதெல்லாம் அப்பிரமாணமா கூட இருக்கலாம். கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுக்கணும். அப்போ கயத்தை பார்த்துட்டு அயன் சற்பக அப்படின்னு ஞானம் வருது. ஆனா அந்த அயன் சற்பகன்றது நாயன் சற்பகன்ற ஞானத்தினால பாதிக்கப்படுறது. இது சற்பம் இல்லை, கயிறு தான் இது, ரஜுரேஷா அப்படின்னு ஞானம் வருது. அந்த இந்த சற்பம் இல்லைன்ற ஞானத்தினால சற்பம், இது சற்பம்ன்ற ஞானமானது பாதிக்கப்பட்டது. அதனால பிரமாணம் ஞானம் எது இருக்குதோ அதுதான் வஸ்தி, அதுதான் விஞ்ஞானம். ஒரு பிரமாணத்தினால அறுதியிட்டு சொல்லணும் இது இவ்வளவுதான் அப்படின்னு. அந்த பிரமாணம் தான் நமக்கு முக்கியம். அது எந்த மாதிரி பிரமாணமா, பிரத்யட்ச பிரமாணமா இருக்கலாம், அனுமானமா இருக்கலாம், சாஸ்திரமா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். என்ன இருந்தாலும் சரி, பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கிற ஞானம் இருக்கே அது இன்னைக்கும் உசந்தது. என்ன சொல்ல போறது? சர்வம் தானே ஸ்திதம் பிரமதி பரவதாம் நேதரேஷாம். அது என்ன சொல்றது? நல்லா இருக்கு. எல்லாமே அதாவது ஸ்தானத்துல அப்படியே இருப்போம். பிரமதி பரவதாம் பிரமாண பிரசுரமா ஸ்பஷ்டமான அபாதிதமான ஞானத்தை கொண்டு யாரு பிரவர்த்திக்கிறாளோ அவளுக்கு எல்லாமே சரியாகும். அது இல்லாம போயிடுச்சுனாக்க எல்லாருக்கும் மாறி மாறி போயிடும் அப்படின்னு சாய்க்கிறார். அதனால இங்க வந்து தியானத்தை காட்டிலும் விஞ்ஞானமானது பெருசு. அதுதான் விஞ்ஞானம் தான் முக்கியம். சரி, விஞ்ஞானத்தை காட்டிலும் எது வசதி அப்படின்னா பலம். பலம்னா என்ன அர்த்தம்? சரீர பலம், மனோபலம், ஞான பலம், எல்லா பலமும் இருக்கணும். ஆத்மா பலம் இருக்கு. காரணம் என்னன்னாக்கா நாயமாத்மா பலஹீனேன லப்யா அப்படிங்கிறது உபனிஷத்து. இந்த பரமாத்மாவானவன் ஒரு பலஹீனமா இருக்கிறவனால அடைய முடியாது. ஏன் அப்படின்னு? உடம்புல நல்ல பலம் இருக்கணும், மனசுல நல்ல விசுவாசம் இருக்கணும், ஆத்மாவோட பலம் இருக்கணும், ஞானம் ஸ்புடமான பலமா இருக்கணும். எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் இவனால உபாசனம் பண்ண முடியும். இப்படி பண்ணினாத்தான் இவனால நல்ல ஞானத்தை சம்பாதிச்சு நல்ல தியானத்தை நடத்தி அதன் வரைக்கும் பலமால அடைய முடியும். அதனால பலம் வேணும், உடம்புல பலம் இருக்கணும். உடம்புல பலம் இருந்ததுனா வண்டி போறாது. அந்த தன்னம்பிக்கை எல்லாம் சொல்றோம் பாருங்க, ஆத்ம விசுவாசம், அந்த நம்பிக்கைகள்லாம் இருக்கணும், எல்லா பலமும் இருக்கணும். அது இருந்தாதான் விஞ்ஞானத்துக்கு ஏற்றம். வெறும் ஞானம் வந்துட்டு உங்களை பயந்து நிகழ்ந்து இருந்தாக்கா அது ரொம்ப சரியாக அமையாது. அதனால பலம்ன்றது பிரதானம். விஞ்ஞானத்தை காட்டிலும் பலம் பிரதானம். அந்த பலத்தை வச்சிருந்தா விஞ்ஞானமே சித்திக்கிறது. அப்படியானா பலத்தை காட்டிலும் ஏதாவது வசதி இருக்குதா அப்படின்னு கேட்கிறேன். உடனே அதுக்கு பதில் சொல்ற சனத்குமார, அன்னம் தான் பலத்துக்கு பெருசு. பலத்தை காட்டிலும் பெருசானது அன்னம் தான். ஏன் அப்படின்னா இந்த நம்ம சாப்பிடுறனே இந்த அன்னத்தை எவ்வளவு கோடு சாப்பிடுறோமோ அவ்வளவு கோடு உடம்புல பலமே இருக்கு. அன்னம்னா போக்கிய வஸ்துன்னு அர்த்தம். போக்கிய வஸ்து அதாவது அத்தியத இது அன்னம். எதை எதை அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் அன்னம்னு பேரு. ஏன் அப்படின்னாக்க எப்படிலாம் நாம் அனுபவிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் உடம்புல பலம் உண்டு. நெய்யிடை நல்லது ஒரு சோறும் நிகிதமும் அத்தாணி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் நெய்யிட நல்லதோர் சாந்தம் வந்து என்னை வெள்ளி வீராக்கவில்லைங்கிற திருப்பல்லாண்டுல பெரியார்களார் பாருங்க. நெய்யிடை நல்லதோர் சோறும் நம்ம என்ன பண்றோம்? பிரசாதத்தை சாட்சிக்கணும், அதுல ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நெய் குத்திக்கணும். ஆனா இந்த ஐஸ்வர்ய ஆர்த்திகள் என்ன பண்றாங்க தெரியுமா, நிறைய நெய்யாம், அது நடுவில் கொஞ்சம் பிரசாதம் இருக்குமா, அப்படி சாப்பிட்டா தெரிக்குமான்னா ஏன் தெரிக்காது, நல்ல வேலை உடம்புக்கும் மனசுக்கும் ஞானத்துக்கும் நல்ல பலம் வேலை கொடுக்கறாங்க. வேலை கொடுக்க கொடுக்க இந்த அன்னம் போக்கியமான வஸ்துக்கள் அத்தனையும் ஜெரித்து உடம்புல பலமா மாறுது. அதனால அன்னம் ரொம்ப விசேஷம். ஒரு சுபாரித ஸ்லோகம் உண்டு, பிருத்திவியாம் த்ரீணி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம் மூடைஹி பாஷாண கண்டேஷு ரத்னசப்தா விதீயதே. அதாவது பூமியில பிருத்திவியில மூணு ரத்னங்கள் தான் இருக்கான், எது எது தெரியுமோ, ஜலம் அன்னம் சுபாஷிதம். ஜலம் அப்படின்னாக்க பிராணதாரகம், பிராணனை தரிக்கிறதுன்னு அர்த்தம். வைராக்கிய பஞ்சகத்துல சுவாமி சாய்க்கிறார், இளம் கிமணலம் பவே தனலமோதரம் பாதிக்கும் அயப்பிரசதி பூரகம் கிமுனு தாரகம் பாரசம் அயத்னமலமல்லகம் பதிபதச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா ஷஹ குக்ஷித குக்ஷிதா அப்படிங்கிறார். அங்க பாருங்க, முதல்ல அன்னத்தை சொல்லிட்டார், சிலம் கிம் அனலம் பவே, அனலம் அலம்னா போரும்ன்றது, அனலம்னா போராதா, என்னன்னா கீழே பொறுக்கி கீழே கிடப்பு அது சிதறி கிடக்கிறது தானியங்கள், அதனால தானியத்தை எடுத்து வாயில போட்டுனோம்னாக்க ஜாடராட்னிக்கு போரும் அது, அதாவது வயிற்று பசிக்கு அது போரும், உடம்ப காப்பாத்திக்கலாம். அதே மாதிரி குளம் இருக்கு, அந்த குளத்துல இருக்கிற தீர்த்தத்தை உள்ளங்கையாவது எடுத்து வாயில குத்திக்கலாம், குத்திருந்தாங்கனாக்க அவனுக்கு பிராணம் தரிக்கப்பட்டதா, பிராணதாரகம் ஜலம். அதனால இன்னொன்னு சொல்ற, நமக்கு மானம் தான் முக்கியம் இல்லையா, அந்த மானத்தை காப்பாத்திக்கணும்னாக்க ஒரு தெரிஞ்சு கிடைக்கிற வஸ்திரத்தை எடுத்துட்டு அப்படியே வீதியில கிடைக்கிறத எடுத்துன்னு போத்துட்டா கூட போறோம், மான ரசிக்க வேணும். அதை விட்டுட்டு என்னத்துக்கோசம் பணம் பணம் எல்லாரும் பறக்கிறா அப்படின்னு கேட்கிறேன்னு சொன்ன வைராக்கியம் வந்து. இதுல என்ன தெரியறதுனாக்க, சரீர தாரகமா இருக்கிறது அன்னம், அந்த மாதிரி பிராண தாரகமா இருக்கிறது, அதாவது சரீரத்துக்கு ஆதாரம் அன்னம், பிராணனுக்கு ஆதாரமா ஜலம், அதே மாதிரி ஜீவனத்துக்கே ஆதாரம் சுபாஷிதம். சுபாஷிதம் என்ன அர்த்தம், நல்ல பாஷைகள், நல்ல வார்த்தைகள், தெளிவா உபதேசிக்கிறாளே அந்த நல்ல உபதேசங்கள் அர்த்தம். அந்த உபதேசங்களை கேட்டு கேட்டு கேட்டு நாம பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அதை அனுஷ்டிச்சோம்னாக்க அதை அனுபவிச்சாக்க நமக்கு நல்ல ஜீவனம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால அன்னம்ன்றது ரொம்ப விசேஷமானது, இந்த அன்னம் தான் ரொம்ப இது. அம்பரமே தண்ணீரே சோரே அலஞ்செய்யும் அப்படிங்கிறோம் சிறப்பா வகையில, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், நான் தெரியாத விஷயத்தை எதுவுமே சொல்லல, ஆனா இதை சேர்த்து விட்டுருக்கேன் அவ்வளவுதான். இந்த அன்னம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, அன்னம் பகுபொருளீத அன்னன்ன பரிசக்ஷீத அன்னம் நனிந்தியா, எவ்வளவு பாருங்க அன்னத்தை நிந்த பண்ணாதீங்க, அன்னலட்சுமி கிடைச்சிட்டு சாப்பிடணும்னு சாப்பிடுறதுன்னு சொல்லிடணும். இப்ப நடந்தது 15 நாள் மணி ஆண்டவன் இங்க இருந்து இருந்த என்ன ஒரு ஆத்திர சாப்பிட கூட்டிருந்தா, ஆண்டவன் நம்ம ஆசிரமத்தில் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு, சரி அங்க சாப்பிடுறேன் சொல்லிவிட்டேன், இங்க வாங்கன்னு சொல்லிவிட்டேன், அங்க போனேன் என்ன தெரியுமோ, ஆலய காலம் சாய்க்கிறதுக்கு நான் காத்தால இங்க பிரமாளுக்கு தான் சாப்பிட்டு இதுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு 1:30 தான் போயிருக்கேன், வருவாருன்னு பார்த்தேன், சாப்பிட மனுஷா எனக்கு தாய்க்கு மனுஷா இல்லை, நான் பார்த்து ஆண்டவன்ட்ட சொல்லிட்டேன் நான் கிளம்பிடுறேன் அவாத்துக்காவது போயிடுறேன் அங்க சாப்பிட்டுறோம் நான்ட்டு, ஆண்டவன் கோபம் வந்துருச்சு, ஏன் வராட்டா என்ன, இது ரகசியமான விஷயம் சதசியமா சொல்லிவிட்டேன், ஆண்டவன் என்ன பண்ணார், எவன் வராட்டா என்ன சுவாமி, நான் உங்களுக்கு சாய்க்கிறேன் வரும் அப்படின்னு வந்துட்டேன். அந்த அன்யோன்யமான 22 வருஷம் மைத்திரி, நான் சாய்க்கிறேன் வரணும் ஓடி வந்துட்டேன், அதை கேட்டு பசங்கள்லாம் அங்கே அடியே அடியே அடியும் சாய்க்கிறேன் அடியும் சாய்க்கிறேன் வந்துட்டேன், அதன் பிறகு சாப்பிட்டேன், அவ சாப்பிட கூடாது இல்லையோ, சரி நாளைக்கு காத்தால வந்துருன்னா 10 மணிக்கு அவத்துல சாப்பிட்டுருக்கலாம் நான், அதை விட்டுட்டு ஆண்டவன் தெரியுது இங்க வந்தேன், இங்க வந்தா ஏன்னா அன்னைக்கு ஐயாவாஸ் சுவாமி எங்க சுவாமியினுடைய சிறப்பு, அதனால நாள்பாடு சுவாமி இருக்கிற ஒரு சாப்பிட சொன்னேன், நான் இங்க வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு அப்புறம் ஆண்டவன் நான் வரேன்னு சொல்லிட்டேன். இது வந்து தெரிஞ்சாலும் தப்பு இல்லை, என்னன்னா ஒரு ஆச்சாரியர் வந்து எவ்வளவு சுலபரா இருந்துருந்தேன் என்கிட்ட, எவ்வளவு ஃப்ரீ நம்ம கிட்ட இருக்கிறதா நான் சாய்க்கிறேன்னு வந்தேன், அவ்வளவு நமக்கிட்ட அனுகிரகம் கொஞ்சம் பாக்கியம் கொஞ்சம் மைத்திரி இருந்தாலும் ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டா எல்லாரும் மாறிடுவா, ஆனா அது இல்லாம அவர் இழந்துடனர். அதனால அன்னலட்சுமி இன்னைக்கும் பூ வேண்டாம் வகையில் அல்லக்கு அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒருத்தர் போடுறேன்னு சொன்னாக்கா திருப்தியா சாப்பிடும் இல்ல வேண்டிய அளவு கொஞ்சம் போறமா வாங்கி சாப்பிட்டு வாங்குவோம். ஒரே அடியா மூஞ்சி அடிச்சுட்டு சொல்லக்கூடாது எனக்கு வேண்டாம் நான் அங்க சாப்பிட போறேன் இங்க சாப்பிட போறேன் சொல்ல வேண்டாம் நான் சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டாம். இது அவ பிரீதியா கொடுக்கச்சே கொஞ்சம் போதும் சாப்பிடுங்கோ. அது அன்னலட்சுமி நமக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகம். அது அந்த அண்ணன் இல்லாட்டா நம்மளால நடக்க முடியுமா? ஏன்னா அண்ணன் தான் ரசமானது. இந்த அண்ணன் தான் இந்த லோகத்துல நடக்க வைக்கிறது. ஈட்டு லிவ் அப்படிங்கிறோம். லிவ் டு ஈட்டு இல்ல, ஈட்டு லிவ் தான் நம்ம ஜீவனம். ஜீவிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிட்டுதான் ஆகணும். அதுவும் புஷ்டியான ஆகாரம் சாப்பிடணும். அந்த அண்ணன் சாப்பிட்டாதான் உடம்புல பலம் வரும். அதனால அன்னத்தை நின்று பண்ணாதீங்கோ, அன்னத்தை அலட்சியப்படுத்தாதீங்கோ, அன்னத்தை எரியாதீங்கோ. இது போற எனக்கு போறாதீங்க, இது போற எனக்கு அப்படின்னு போறாதீங்கோ. எது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டு திருப்தியா சாப்பிடுங்கோ. இதெல்லாம் நம்ம சொல்லல, உபநிஷத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது. பெரியவா இதை அனுகிரகிக்கிறான். அதனால அது மாதிரி இருக்கணும். அதனால அன்னம் தான் பலத்தை காட்டிலும் வசந்தது அப்படின்னு பண்றாரு. உடனே அன்னத்தை காட்டிலும் பெருசுதா இருக்கோ அப்படின்னு நாரதர் கேட்கிறாரு. உடனே சனத்குமார் சொல்றது ஏன் இல்ல, ஜலம் தான் பெருசு. ஏன்னா ஜலம் இல்லாம வஷ்டி இல்லைன்னா மழை இல்லைன்னா ஜலம் வராது. ஜலம் இல்லைன்னாக்க சசியம் அதாவது பயிர்கள்லாம் வளராது. அதனால அன்னம் வராது. அன்னம் வேணும்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல ஜலம் வேணும். அதனால அன்னத்தை காட்டிலும் வசதியானது ஜலம் வேணும். அந்த ஜலம் தான் முக்கியமானது அன்னத்தை காட்டிலும். அந்த ஜலத்தை காட்டிலும் வசந்தது எது அப்படின்னா தேஜஸ் தான். தேஜஸ் என்ன அர்த்தம்? பிரகாசிக்கிற மூன்றாவது பூதம் தேஜோ மகாபூதம். அந்த பூதத்துல இருந்தே நான் இது ஜலம் உண்டாச்சு, ஜலத்துல இருந்து அன்னம் உண்டாச்சு, அது காரணமா இருக்கு, அது வசதி. அந்த தேஜஸுக்கும் காரணம் பெருசு இதுனாக்கா ஆகாசம் பெருசா இருக்கு. ஏன்னா இதுக்கும் காரணம் அது. அந்த ஆகாசத்துக்கு எது பெருசு அப்படின்னாக்கா ஞாபகம். ஞாபகம் இருக்கு பாருங்க, ஸ்மரணம். ஸ்மிருதிதான் பெருசு, ஸ்மிருதிதான் பெருசு. இந்த ஸ்மரணம், ஸ்மரணம் வந்துருச்சுன்னாக்கா ஞாபகம் இருந்தாதான் எல்லாராலையும் எதையும் நடத்திக்க முடியும். ஞாபகமே இல்லைன்னாக்கா இன்னைக்கு அடுத்தாலும் பாடம் கேட்கிறோம், சாயங்காலம் மறந்து போயிடுறது. லோகத்துல அது ஞாபகம் அப்படின்றது ஒரு விதத்துல பரம அனுகிரகமா இருக்கு, இன்னொரு விதத்துல ரொம்ப விபரீதமா இருக்கு. என்ன அனுகிரகம் அப்படின்னாக்கா வந்து நான் பெருமையா உனக்கு சொல்லுவேன், என் கிரகணி இருக்கா, என் கிரகணியோட சண்டை போட்டோம்னா இப்ப சண்டை போட்டா கூட அடுத்த கட்சம் எல்லாத்தையும் மறந்துடுவாவோ. அவ என்ன வசதியும் மறந்துடுவா, நான் வசதியும் மறந்துடுறா. இது பாக்கியம் இது. அதனால திருப்பி வரைச்சு அன்னைக்கு சொன்னீங்கன்னு குதிகாரம் தெரியாது. அப்பப்ப சண்டை போட்டு அப்பப்ப முடிஞ்சு போயிடுறது. அது ஞாபகம் மறைஞ்சு ரொம்ப லோகத்துல நல்லது. யாராவது நம்மள வச்சோம்னாக்க யாராவது வெயிறா, எத்தனை இருக்கிறது செய்யறதுக்குதான் இருக்கா. என்ன என்ன நம்ம பாபம் போகணுமோ இல்லையோ, யாராவது நம்மள வச்சாங்கனாக்க நம்ம பாபம் போறது. சத்தியமானஸ்தி எப்பாபம் சபந்தம் அதிகரித்ததுங்கிற உதாரிக்கிறது சுவாமி தேவி. ஒருத்தர் நம்மளை சுபிக்க நிந்தனம் பண்றாங்கனாக்க அப்ப நம்முடைய பாபங்கள்லாம் அவ வாங்கிக்கிறாளாம் அப்படின்னுட்டு சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்தை சுவாமி சாச்சிருக்க. அதனால நம்ம பெஸ்டம்னாக்க அவ வாங்கிக்கிறா, அதை மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க பரஸ்பரம். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழகா இருக்கு, அன்யோன்யம் இருக்கும். எப்பொழுதும் ஞாபகம் வந்ததுனாக்க அதுல தகராறு மேல மேல ஏறிண்டே போகும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சாஸ்திரத்துல இல்ல செய்யறது எல்லாம் யாராவது என்ன விசுட்டாங்கனாக்கா ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். அன்னைக்கு அப்படி வச்சாலே, இன்னைக்கு இப்படி வச்சாலேன்னு நிஜமா என் கிரகணி அந்த விஷயத்துல அவளுக்கு அதிருஷ்டம். லௌகிக விஷயத்தையும் மறந்துடுறா. அது வந்து ரொம்ப விபரீதம். அது ஒரு புத்தகத்தை தான் கொடுத்துட்டு எங்கேயா வச்சுட்டு அது அது எங்கன்னு கேட்டா தெரியலன்னுட்டா நான் எங்க போறது, எங்க போறது? 9-10 வருஷம் முன்னாடி என்னுடைய ஹியரிங் எய்டு அதனுடைய பேட்டரி ஏதோ கொடுத்து வச்சிருந்தேன். இனி பிறந்த அந்த பேட்டரி எங்க இருக்குன்னு தெரியாது, கிடைக்கல. இது வந்து இது சாமானியம். இப்போ பெருமைக்கெல்லாம் சொல்லிக்கல, என் கிரகணிக்கு அந்த மாதிரி ஞாபகம் மறதி இருக்கு. அது சில விஷயங்கள்ல அனுகூலமா இருக்கு, சில விஷயங்கள்ல விபரீதமா இருக்கு. சாஸ்திர விஷயங்களை மறந்து போயிட்டோம்னு அது ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் இருக்கே ஒரு சங்கிலி மாதிரி, இங்கிலீஷ் படிச்ச மாதிரி இல்ல. ஒரு சிலபஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த சிலபஸ் அந்த வருடத்தோடய முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் படிக்கிட்டு அதுக்கு இதுக்கு சம்பந்தம்லாம் மேல படிச்சுட்டு போறோம், பரீட்சைக்கு படிக்கிறதுன்னு ஆயிடுறது. ஆனா இந்த சாஸ்திர படணும் இருக்கிறே எப்படிப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன்னா படிக்க அக்ஷராபியாசம் ஆரம்பிக்கிறமே, அதுல இருந்து வேதாந்த காலக்ஷேபம் முடிச்சு அதன் பிறகு நம்ம தியானம் உபாசனம் சரணாகதி எல்லாம் பண்றவன் அது பரியந்தம் அது உபயோகமா இருக்கு. நடந்து போயிட்டோம்னாக்கா எல்லாம் அடிபட்டு போயிடுறது, எல்லாம் அடிபட்டு போயிடுறது. அப்ப 1987 என் சதஸ்திர விஷயம் சொல்ல ஆரம்பிச்சேன், 33 வருஷம் ஆகுது. 33 வருஷத்துல நான் 156 அதிகரணத்துல குறைஞ்ச பட்சம் 100 அதிகரணம் சொல்லிட்டேன். அப்புறம் விஷயங்கள்லாம் சொல்ல சொல்றதுக்காக சொல்லிருக்கேன் இந்த மாதிரி. ஆனாலும் கூட அதெல்லாம் அடிக்கடி பார்த்துட்டாதான் ஞாபகம் வரும். மறந்து போயிருக்கனாக்க திருப்பி அடையப்படுறா பாரத பட்டான் திருப்பி கேளுன்னு படிக்க வேண்டிய. அதனால ஸ்மரணம் இருக்கு, அது ரொம்ப விசேஷம். வரே சொல்ற சனத்குமாரரே, யாரு ஞாபகம் வச்சுட்டு இருக்கானோ அவன் தான் சுசூஷ காது கொடுத்து கேட்பான். மரணம் சிரவணம் பண்ணுவான், மனநம் பண்ணுவான், தியானம் பண்ணுவான், எல்லாத்தையும் அவனால முடியும். அவன் கணக்கு ஞாபகம் எல்லாம் போயிடுச்சுனாக்க எதையுமே பண்ண மாட்டான். அதனால மரணம் தான் முக்கியம் இத்தனை தெரிஞ்சின்றவனும். சரி, அந்த சிரவணத்தை காட்டும் வசதி ஏதாவது உண்டா? ஆசா, ஆசா இருக்கு. ஆசானாக்க இச்சையின் அர்த்தம் அல்லது திக்குன்னு அர்த்தம். அதாவது திக்குன்னு என்ன அர்த்தம், ஒரு ஆசையினுடைய எல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கோம், ஆசா என்ன திக்குன்னு அர்த்தம் பண்றா. அந்த மாதிரி இந்த ஒரு இச்சை பிரீதி வாஞ்ச ஆசை, அந்த ஆசைன்னு தமிழ் சொல்றமே அதே ஆசான்றது, அது பெரியன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆசை இருக்கே, ஆசை இருந்தாதான் அவன் ஸ்மரிச்சுப்பான், ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருந்தாதான் அவனால இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்க முடியும். கர்மாக்களை அனுஷ்டித்தாதான் அவனால பலனை அனுபவிக்க முடியும். அதனால ஆசை முக்கியமா இருக்கு. அந்த ஆசை முடிஞ்சிருச்சுனாக்க அதற்காட்டி என்ன வசதி அப்படின்னாக்க பிராணன் தான் வசதி, பிராணன் தான் வசதி. இந்த பிராணன்னா என்ன அர்த்தம், பிராணனோட கூடின ஜீவன் அர்த்தம் அப்படின்னு இவர் முடிக்கிறார். அது முடிஞ்ச உன்னதான் இவர் என்ன நினைச்சுட்டாரு, நான் இந்த பிராணன் இருக்கே இதுதான் நம்ம எதிர்பார்க்கிற ஆத்ம ஞானம், பிராண ஞானமே ஆத்ம ஞானமா போயிட்டு அது இருந்துட்டாலும் போறும் அப்படின்னு சொல்றது நாரதர். அத நினைஞ்ச உடனே நான் இதையே நான் இது பண்றேன், அதிவாதம் பண்றேன் அப்படின்னுட்டு அவர் சொல்றார். அவர் அதை கேட்ட உடனே அது கிடையாது, ஏகத்துவ அதிபதி எஸ்வத்தியன அதிபதி அப்படின்னு அவர் சொல்றார். சத்தியசத்துவ வாக்கியமான பரபிரம்மத்தில் முடியுது. அந்த சத்தியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில சத்தியன அதிவதானி அப்படின்னு முடிச்சுடுறாரு நாரதர். இப்ப பாருங்க, முதல்ல என்ன ஆரம்பித்த, இதுல 16 தத்துவங்கள் இருக்கு. 16 இந்த பிராணன் பரியந்தம் அவர் கேட்கறது, பிராணனுக்கு அப்புறம் அவர் கேட்கல நாரதர், கேட்காமலே இவர் சத்தியம்னு சொல்றாரு இவர் ஆச்சாரியர் பனத்குமார். ஆக 16 தத்துவங்கள் இருக்கு. முதல்ல நாமா, அதன் பிறகு வாக்கு, அதன் பிறகு மனசு, அதன் பிறகு சங்கல்பம், அதன் பிறகு சித்தம், அதன் பிறகு தியானம், அதன் பிறகு விஞ்ஞானம், அதன் பிறகு பலம், அதன் பிறகு அன்னம், அன்னத்துக்கு அப்புறம் ஜலம், ஜலத்துக்கு அப்புறம் தேஜஸ்ஸு, தேஜஸ்ஸுக்கு அப்புறம் ஆகாசம், ஆகாசத்துக்கு அப்புறம் ஸ்மரணம், ஸ்மரணத்துக்கு அப்புறம் ஆசா, ஆசைக்கு அப்புறம் பிராணன், பிராணனுக்கு அப்புறம் சத்தியம். இந்த 16 தான் வரிசையா இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த போக வித்தியில. இந்த 16 படிப்படியா தெரிஞ்சுக்கணும். இந்த சத்திய உபாசனம் இருக்கே, சத்தியசுத்த வாக்கியமான பிரம்மோபாசனம், அந்த பிரம்மோபாசனம் பண்ணணும்னாக்க இந்த 15 தெரிஞ்சுக்கணும். 15 சேர்த்துண்டு தெரிஞ்சுண்டு கடைசியில சத்தியசப்த வாக்கியமான பரமாத்மாவை இவன் உபாசனம் பண்ணணும். இப்படி பண்ணினாத்தா இவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஏக சம்பிரதாத அஸ்மாத் சரீரா சுமுத்தாய பரஞ்சோதி சம்பத்திய ஸ்வேனரூபேன அபினிஷ்பத்தியதேன்னு வாக்கியம் இருந்தாங்க. அதனால சம்பிரதாத அப்படின்னாக்கா அனுகிரகத்தை வாய்ந்தவன், யாரு சேர்ந்து பரமாத்மா கிட்டேன்னு வாய்ந்தவன், பரமாத்மா கிட்டேன்னு வாய்ந்தவன், அவன் அந்த பரமாத்மா கிட்டேந்து அனுகிரகத்தை வாய்ந்தவன். சம்பசீததி அஸ்மின் இது சம்பிரசாத ஜீவ அப்படிங்கிறது அந்த சம்பிரதாய ஏக சம்பிரதாத அஸ்மாத் சரீரா சமுதாயம். அஸ்மாத் என்ன, இந்த உடம்புல இருந்து. இந்த உடம்புன்னா என்ன அர்த்தம், இப்ப என் உடம்பு இருக்கே அதுன்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. இந்த நீச்சமான உடம்பு, ஹேயமான உடம்பு, அழுக்கு உடம்பு. அழுக்குன்னு என்ன அர்த்தம்னாக்க, நம்ம லோகத்தை நம்ம பாக்குறேன், அந்த அழுக்கு இல்ல, பாபத்தோட கூடினதுன்னு அர்த்தம். கர்மாதீனமான உடம்பு. அஸ்மாத் சரீராது சமத்தாயே, இதிலிருந்து கிளம்புறான். கிளம்பி என்ன பண்ண, பரஞ்சோதி உபசம்பத்திய, பரஞ்சோதிக்கு பரமாத்மாங்கிற ஜோதி இருக்கேன், அந்த ஜோதிஷை அடங்கி ஸ்வேன ரூபேன அபிநிஷ்பத்தியதே, தன்னுடைய ரூபம். என்ன ரூபம் அது, முன்னாடி சொன்ன பாருங்கோ, ஏஷ ஆத்மா அபகத பாத்மா வஜிரோ மத்யோ விசோகோ விபாசா சத்யகாம சத்யசங்கல்பா, இது பரமாத்மா ஸ்வரூபம். அது இவனுக்கு சொல்லச்ச, ஏ ஆத்மா அந்த ஏஷ சப்தம், ஏஷ அப்படின்னு அந்த சப்தம், இங்க யஹான் சப்தம் அது. ய ஆத்மா அபகத பாத்மா வஜிரோ மத்யோ விசோகோ விகசா, அதே எட்டு குணங்கள் அவனுக்கு. ஏஷஹான் ஆரம்பிச்சது பரமாத்மாவுக்கு, ஜீவனுக்கோ யஹான் ஆரம்பிக்கிறது. இது தஹர வித்தியில வருது, பிரஜாபதி வாக்கியத்துல. அதுதான் நமக்கு ஸ்வரூபம். இந்த நாலாம் அத்தியாயத்துல பட்டமா சாய்க்க போற சூத்திரகாரன். அதனால இப்படிப்பட்ட சுரூபத்தை அடையிறான், அடைஞ்சு பிரகாசிச்சு நாங்க அனுபவிக்க போறோம் பரமாத்மா கூட அப்படின்னுட்டு இந்த பூமி வித்தியனுடைய சாரம். சாரத்தை தான் இந்த கடைசி ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதுல சுவாமி சாய்க்கிறதாக சம்பிரதாயம் இருக்கு. இது வந்து 562 ஸ்லோகங்கள் சுவாமி சாய்ச்சிருக்காரு, 562 ஸ்லோகங்கள் நதியில சொன்னார் இல்ல. ஆனால் உத்தமர் சுவாமி ஆக்கியானம் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஓலச்சோடிகள் தான் இருக்கு, ஓலச்சோடிகள்ல இருக்கு, அதை வச்சு எழுதியிருக்கா. சில ஓலச்சோடிகள்ல இந்த ஸ்லோகமே இல்லையா, இந்த ஸ்லோகமே இல்லையா, ஏன்னா ஆச்சரியமா இருக்கு, இந்த ஸ்லோகமே சில இடங்கள்ல இல்லை. ஏன் அதுக்கு வந்து உத்தமர் சுவாமி என்ன சாய்க்கிற, இந்த ஸ்லோகத்தை பார்த்தாக்கா சுவாமி தேசியருடைய ஸ்லோகம் மாதிரி இல்லை. ஸ்லோகத்துல காம்பீரியம் இல்லை, தேவையில்லாத பதங்களுடைய பிரக்ஷேபங்கள் இருக்கு, தேவையில்லாத பதங்கள். அதாவது தேசியன் வந்து நேற்று சொன்ன பாருங்கோ, தூ ஏஷா தூ வா ச, இந்த மாதிரி ஒரு சின்ன பதம் போட்டா கூட சாஸ்திரக்காரர் பலவிதமான அர்த்தம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிட்டு இந்த ஸ்லோகத்துல தேவையில்லாம ஒரே பதம் நிறைய வாட்டி வருது. அது அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பதப்பிரயோகம் பண்றேக்க, நியமிதா அப்படின்னு பதப்பிரயோகம் பண்றேக்க. நியமிதான்னு ஒரு ரூபமே கிடையாது, நியமிதான்னு ரூபமே கிடையாது. இது வந்து அசாதுவான சப்தம், அது சாது சப்தம் இல்லை, அது அசாதுவான சப்தம். எப்படி இந்த மாதிரி இது வந்து பதயோஜனையில அழிசிங்கிறோம், 35 மட்டும் அழிசிங்கிறோம், அதுக்கு வந்து வியாக்கியானம் பண்றேக்க. அந்த மாதிரி வந்து குமார வரந்தேசிக்கணும் வியாக்கியானம் இருக்கு. ஆனால் எமைதான்ற இடத்துக்கு, நியமிதான்ற இடத்துக்கு பதிலா ஜனயிதான்ட்டு சில கோஷங்கள் சில ஒளச்சோடிகள்ல இருக்கும். இதை பாடத்தையும் ஏன் இந்த மாதிரி பார்க்கிற உத்தமர் சுவாமி அத்தனை கோஷங்களையும் பார்த்து எழுதியிருக்க, அத்தனை கோஷங்களையும் பார்த்து சுவாமி எழுதியிருக்காரு வியாக்கியானம். அதனால இந்த ஸ்லோகம் சுவாமி தேசியம் அனுகிரகித்ததா இருந்ததுன்னாக்கா அவ்வளவு இவ்வளவு தூரம் இதுவா இருக்காது. இந்த காம்பீரியம் இல்லாமல் தேவையில்லாத பதங்களை எல்லாம் சேர்த்து வச்சு அப்படியா இருக்கும் ஸ்லோகம். அதனால இது தேசியம் சீர்தூக்தியாவே நினைச்சுக்க முடியல. இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி சேர்க்கவே படலை. இது ஏன்னா இங்க இங்க சுவாமி சேர்க்கிறது பாருங்க, ஸ்லோக ரச்சனா ரீதி ஆச்சாரிய சூக்தித்வ அபாவமேவ கமயதி. இந்த ரச்சனா ஸ்லோகம் எழுதுற ரச்சனை இருக்கு, இந்த கிரமம் இருக்கு. இத பார்த்தா ஆச்சாரியரான சுவாமி தேசியனுடைய சூக்தியே இல்லை இது அப்படின்னு தான் இது காமிச்சு கொடுக்கிறது. ஏன் அப்படின்னாக்க, தேசியனுடைய மகாகவி, சாதாரண கவி இல்லை, இவர் தான் எழுதினத காவிய ரத்னம் மகாகாவியன் யாதவாதயத்தை சொல்ற அற்புதமான வையாகரனாலே பிரமிக்கிறார். அந்த மாதிரி பதப்பிரயோகங்கள்லாம் பண்ணவர் சுவாமி தேசியன். அப்படிப்பட்ட ஆச்சாரியர் தேவையில்லாத பதங்களை இது பண்றதோ, அத மாதிரி அர்த்தம் இல்லாத பதங்களை சேர்க்கிறதோ, அர்த்தம் இல்லாம பிரயோஜனமே இல்லாம அர்த்தமும் கிடையாதுக்கு அந்த மாதிரி சப்தங்கள் எல்லாம் சேர்த்து பண்றேன், அசாது சப்த பிரயோகமும் பண்றேன், இப்படி எல்லாம் இருக்கிற சப்தத்தை எப்படி இது அது தேவையே இல்லையே, இந்த மாதிரி ஸ்லோகமே எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனாலும் கூட அதுக்கு வந்து வியாக்கியானையும் பண்ணிவிட்டார். அதனால அந்த ஸ்லோகத்தையும் நாங்கள் ரொட்டு பண்ணிட்டேன் அந்த காலத்துல. அது அதை வந்து சொல்லிருந்தா இருக்கும் இப்பயும். அதுக்கு வந்து குமார ரகுவேசன் வியாக்கியானம் இருக்கு, அமாரி ஹரிசங்கர் வியாக்கியானம் இருக்கு, அமாரி வந்து அன்னியாரி மாதிரி சிஷ்யர் விஸ்வீடு சுந்தராச்சாரிய சுவாமின்னு கருணாகராச்சாரியெல்லாம் அவர்கள்லாம் ஞாதிகள். அந்த சுந்தராஜ மகாரிஷியனுடைய வியாக்கியானமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அது வந்து இந்த இதுல சேர்க்கப்படல. சேர்க்கப்பட்டாலும் சேர்க்கப்படாட்டாலும் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்றது முக்கியம் ஒழியும். அதனால இந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்கோ. நாமாதோ வாட்சதஸ்யோபரி ததனு மனஹ சாத சங்கல்பநாமம் சித்தம் தியானம் ச தஸ்மாத் பரம் அபிச்ச பலம் விஞ்ஞானபூர்வம் அன்னம் சோயம் ச தேஜோ ககனமபி ததோ மன்மதஸ்யாத் ததாசாம் பிராணஸ்தஸ்ய பராத்மாம் சகல நியமிதம் கம்யதே பூம வாக்கியே அப்படின்னு இருக்கு. பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆதவ் நாமா நாமாதவ் முதல்ல நாமாவ சொல்றது, அடுத்தது வாக்கு, அதன் பேர்ல சத்திய உபரி அப்படின்னு சொல்லிட்டோ திருப்பி ததனும் அப்படின்றது. சத்தியோபரின்னா என்ன அர்த்தம்? அதன் பேரில், அதுக்கு மேல அர்த்தம். திரும்பி திரும்பி ததனும் அப்படின்னா அதன் பிறகுன்னு அர்த்தம். இப்ப சத்தியோபரியே போருமே இல்லைன்னா என்ன பண்ணணும்? முதல்ல நாமாவ சொல்லிட்டோ நாமாவுக்கு மேல வாக்க சொன்ன அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த நாம தஸ்ய உபரிங்கிறது அந்த வாக்குக்கு முன்னாடி போயிடணும். ஸ்லோகத்துல போகணும், சரி அது அனவசன் போகலாம். அதுக்கப்புறம் மனஸ்த அத சங்கல்ப நாமா, அது சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு. சங்கல்பம் பேருடையது, அதுல சங்கல்பம் பேருடையது. சங்கல்பம்னு சொல்லிட்டு வேற எதையா போடலாமே, ஆனா சுவாமி சாய்க்கிறது சங்கல்ப நாமா. அப்புறம் சித்தம் தியானஞ்ச தஸ்மாத், அந்த தியானத்துக்கு அப்புறம் பரம பிச்ச பலம் விஞ்ஞான பூர்வம், விஞ்ஞானம் என்ன அப்புறம்தான் பலம். ஆனா பலத்தை முதல்ல போட்டுட்டு விஞ்ஞானத்தை அப்புறம் போட்டிருக்கா. அதாவது விஞ்ஞானத்தை முன்னாடியாவுடைய பலம் நடக்கும், முதல்ல விஞ்ஞானம் இருக்குது அப்புறம்தான் பலம்ன்றத. இது திரோவைஷ்ண பிராணாயம். திரோவைஷ்ண பிராணாயம்னு தெரியுதா? நேரையே மூக்க பிடிச்சி நம்ம பிராணாயாமம் பண்ணலாம், அவர்கிட்ட மொத்தம் தலையை சுத்தின்னு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணினாக்க இந்த சோதனைகள்ல காம்பீரியம் போயிடுறது. சச்ச விஞ்ஞான பூர்வம் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு பாருங்கோ அன்னம் சோயன்ச தேஜகா அப்படின்னு ஆயிருக்கு. அன்னம் ஜலம், அதுக்கப்புறம் தேஜகா, அப்புறம் ககனம், அதன் பிறகு மரஹா ஸ்மரணம்னு சொல்றது. அங்க மரஹான்னு மரஹான்றதுக்கு மன்மதன் ஒரு அர்த்தம் இருக்கு. மரஹான்னாக்க மன்மதனுக்கு பேரு. அங்க வசதா ஸ்மரஹான மன்மதன் சொல்லப்படல, ஸ்மிருதி ஞாபகம் அதுதான் சொல்லப்பட்டது. ஸ்மரணை அந்த ஸ்மரணையை சொல்றதுக்கு மன்மதான் அதுக்கு பதம் போட்ட. அந்த மாதிரி போட்டாக்க அந்த ஸ்லோகம் மன்மதன்றது வராது, அது சரியா இருக்காது. அதனால அந்த ஸ்மரன் ஸ்மரசத்துவத்துக்கு பதிலா மன்மதனே அவர் போட்டு உட்கார்ந்து அப்படின்றார். மன்மதன் போட்டாக்கா மன்மதன் இங்க மன்மதன் வரவே கூடாது. ஏன்னா மன்மதன்றவன் சங்கார விஷயத்துக்கு வரக்கூடியவன், நம்ம வேதாந்தத்துல அவனுக்கு இங்க காரியம், அதனால தேவையே இல்லையாச்சு. அதனால இத மன்மதன் பதப்பிரயோகம் பண்றக்க அதையும் சுவாமி பார்க்கிறார். ஸ்மரயத்யத்ர ஸ்மரணமித்தி இத்தியாத்தியத்தை வக்தவியே மன்மதி பிரயோகா அப்படிங்கிற உத்தமர் சுவாமி வந்து ஸ்மரணம் வேற ஏதோ பதம் எத்தனையோ போடலாம், அதை விட்டுட்டு மன்மதன் சுவாமி எதையும் போட மாட்டேன். இந்த இடத்துல சுவாமியோ வைராக்கிய நிஷ்டர். அப்படிப்பட்டவர் அந்த மன்மதன் எல்லாம் சங்கல்ப சூரியர்கள் நீங்களும் பேசி சென்றிருக்கீங்களே பள்ளிப்பட்ட ராமாச்சார சுவாமி கேட்கிறார். அதுல மன்மதன் உத்தவரான். அவன் மகாமோகன்ற துஷ்டாளுக்குள்ளா ராஜாவா இருக்கிறவன், துர்குணங்களுக்குள்ளாம் துர்குணங்களுக்குள்ளா ராஜாவா இருக்கக்கூடிய மகாமோகனுக்கு அவன் சரிசாரியா இருக்கான். அவன் மந்திரி அவன் ஏதோ ஒன்று இருக்கான். அப்படிப்பட்ட மன்னதனை போய் இந்த வேதாந்த எடுத்து விடுவேரா விவேக மகாராஜனுக்கு? அது வரக்கூடாது இல்லையா? இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பிரம்ம வித்தியக்கோசரம் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள். அதுல போய் மன்மதம் சொல்றதுன்றது வராது. ததா சியாத் ததா ஆசா, எத்தனை ததா பாருங்கோ, எத்தனை சியாத் பாருங்கோ, எத்தனை ததா பாருங்கோ, சசப்தம் எத்தனை இருக்கு பாருங்கோ. அதன் பிறகு ததா ஆசா, ஆசா இருக்கு. அப்புறம் பிராணஹா சத்யா பராத்மா, பிராணஹா சத்யா பராத்மா அப்படின்னு, பிராணஹா சத்திய சத்துவாச்சினான பராத்மா அப்படின்னு சொல்றது. அது சகல நியமித்தா, அத்தனை பேர் நியமிக்கிறவன் அர்த்தத்துல நியமித்தான் போட்டுட்டா, அது எமையைத்தான் போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும். ஆனா நியமித்தான் தொகை பிரயோகமே கிடையாது, அசாது பிரயோகம் அது. வையாகரணத்துல வியாகரண சம்ஸ்கிருத கிராமர் இருக்கு, அந்த இலக்கண பிரகாரம் பார்த்தோம்னாக்கா இந்த வந்து நியமித்தான் வராது, எமையித்தா சொல்லலாம் அல்லது ஜனயித்தா. ஏன்னா ஜனயித்தான்னாக்க சிருஷ்டிக்கிறவன் அங்கே இருக்கு, ஆத்மத பிராணஹா ஆத்மதா வாக்கு ஆத்மதா நாம ஆத்ம சங்கல்பம் இருக்கு. பரமாத்மாவுக்கு தேங்கி எல்லாம் உற்பத்தி ஆகும் சொன்னதுனால சகல ஜனயித்தான் சொன்னா சரியா இருக்கும். அதை விட்டுட்டு சகல நியமித்தான் தான் வியாக்கியானம் பண்ணிட்டு அவர் எழுதிட்டு. அதனால சகல நியமித்தா கம்யத்தே அப்படின்னு சொன்னாலே போதுமே, சகல நியமித்தான் இந்த சியாத் சப்தம்லாம் தேவையே இல்லை. வரிசையாகவே சொல்லிட்டு இதுல வந்து இப்படிப்பட்டவன் தெரிவிக்கப்படுகிறான், கம்யதே அறியப்படுகிறான், அதுவே போருமே. இது என்னத்துக்கு சொல்லணும்? இது வந்து உத்தமர் சுவாமி ஏன்னா தேசிகனை யாரும் அபச்சாரம் பண்ணல, தேசிகனுக்கு குணம் சொல்லணும். சுவாமி தேசிகன் மாதிரி மகாகவி யாராலும் பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட மகாகவி. அது யாதாபுரியோ பாதுகாசத்தையோ சுபாஷ்மணியோ சேவிக்கிறவாளுக்கு தான் அவருடைய வைபவம் தெரியும். அப்படிப்பட்ட உத்தமமான மகாகவி சுவாமி, அப்படிப்பட்ட மகான் இந்த மாதிரி பண்ணுவேரா? பண்ணினாச்சா அவருடைய ஸ்லோகமே இது இல்லைன்னு தோணிடுறது அப்படின்னு கேட்கிறார் உத்தமன் சுவாமி. அதனால பூம வாக்கியத்தை இது மாதிரி தெரியறதுன்னு இங்க சொல்லிருக்க சுவாமி என்ன பண்ணாருனாக்கா, உத்தமன் சுவாமி அவர் ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டார், இந்த மாதிரி பண்ணிக்கலாமே, இப்படி வேணா சங்கிரகம் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டார். இத பாருங்க, நாம நாம பிரம்மேத்ய போவாங் மன உபரித்த சங்கல்ப உக்தோத சித்தம் தியானம் விஞ்ஞானமேவம் பலமுதிதமதான் ததாபஸ்ததேஜ ஆகாசஸ்ய ஸ்மராஷே அதிவதன பதம் பிராண உக்தோத சப்தைஹி சத்யம் பூமா சுகந்தே அகதி சபரமோ பூம வித்யாய தத்தா அப்படின்னு அவர் சொல்லுவோம் பண்ணிருக்கார் உத்தம சுவாமி. இந்த மாதிரி உத்தம சுவாமி அப்படின்னு தேசிகர்னே அவருக்கு வருது. அதனால அப்படிப்பட்ட மகான் வந்து தேசியனுடைய திருவள்ளம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இதே விஷயம்தான் சொல்லப்பட்டது. இந்த பதினாறு தத்துவங்கள், பதினாறு தத்துவங்கள் தான் பூமி வித்தியில சொல்லப்பட்டது அப்படின்றத சொல்றதுக்கு அழகா நிரூபிச்சுட்டேன். இதுதான் தெரியும், இந்த மாதிரி இருந்தாக்கா காம்பீரியம் இருக்கு. அதனால தேசியனுடைய இதுல சொன்ன தோஷம் சொல்லணையாவும் தேசியன் ஸ்ரீசூக்தி ஆயுது அப்படின்னு தான் சந்தேகம் வந்து எல்லாருக்கும். அந்த மாதிரி இருந்தா ஒத்துக்க முடியாது. தேசியின் ஸ்ரீசூக்திகள் தோஷம் சொல்லக்கூடாது யாருமே. இத வந்து எத்தனையோ இவ்வளவு அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் சாய்க்கிற சுவாமி தேசிகன் இந்த மாதிரி சில தோஷங்கள் எல்லாம் இருக்க மாதிரி சொல்லுவாரா? அந்த மாதிரி சொன்னாக்கா அது எப்படி ஏத்துக்கிறதுன்னுட்டு இவருடைய திருவள்ளம் உத்தமர் சுவாமி இருக்குது. அதை வந்து போன சித்தா மாசம் கருணாகராச்சார் வந்து நடராஜர் மாசத்துல நடத்தினார். அப்போ அடியன் விஷயம் சொல்ல சொன்னேன், ரெண்டு நாளோ மூணு நாளோ சொல்லிட்டு இருந்த மனுஷா வராதுனால. அப்போ கருணாகராச்சாரியும் இந்த அதிகம் சார் அடியன் அவரும் வச்சிருந்தார், அதில் தான் விஷயம் பார்த்து சில விஷயங்கள் சொன்ன அடியன். அப்போ இந்த விஷயம் இந்த விஷயமும் வந்தது, அதை பார்த்துட்டு சொன்னார் உத்தமர் சுவாமி கேட்கறது சரிதானே, சில சப்தங்கள் இந்த மாதிரி இருக்கு, அது எப்படி இது பண்ண முடியும், சமர்த்திக்கிறத கூட ஒரு மாதிரி சமர்த்திக்கணும்னு சரியா, அது சமர்த்திக்கணும்னு எப்படி சமர்த்திக்கணும், அப்படி சமர்த்திக்கணும், அது தோஷம் இருக்குன்னு எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்டு இருந்தார். அதனால தேசிகன் ஸ்ரீசூக்திகள் யாரும் தோஷம் சொல்லல, இந்த ஸ்லோகம் தேசிகன் எழுதினதா அப்படின்ற விஷயம்தான். அது எப்படி போனாலும் நமக்கு இந்த ஸ்லோகத்தினால் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயம், பதினாறு தத்துவங்கள் இங்க உபதேசிக்கப்படுறது. பதினாறு தத்துவங்கள்ன்றது நாமாவிலேருந்து ஆரம்பிச்சு சத்தியத்திலிருந்து அத்தனையும் சத்தியசப்த வாசினான பூமி சப்த வாசினான ஆத்மசப்த வாசினான பரமாத்மா அவன்கிட்டே இவர்கள் எல்லாம் உற்பத்தி ஆனவைகளே எல்லாம் அவன்கிட்ட உற்பத்தி ஆச்சு. அதனால அந்த எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கோர்வையா இருக்கிறதுனால இதை நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசம் சுவாமி சாஸ்திரிக்க அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமா இருக்கிறது. ஏதாவது அதை வந்து உத்தமர் சுவாமி சம்பந்தம்ச்சிருக்கேன், அதனால எதுவும் தோஷமா எடுத்துக்க வேண்டாம், எதுவும் தேசியனுடைய வைபவம் அதை சொல்றதுக்குன்னு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஓ இப்ப திருவி பாருங்க, நாமாதோ வாச்சசியோபரிதனுமனஸ்சாதசங்கல்பணமாம்ஞானஞ்சதஸ்மாத்பரமபிதபலம்யாச்சவிஞ்ஞானபூர்வம் அன்னந்தே கோயிந்தபேஜோ ஜகனமபிததோ மன்மதஸ்யாத்ததாசாம் பிராணஸ்தத்யப்பராத்மா சகலநியமிதாம் யம்யதே பூமவாக்யே கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.